ஏதோமா தீதி போதே என்ன வழியிலையா, ஏதோ மாதிரி போதே என்ன முடியலையா, கனவுலையுதா சில்லுன்னு விட்டா காதலையுதா சுல்லுன்னு சுட்டா, கனவுலையுதா சில்லுன்னு விட்டா காதலையுதா சுல்லுன்னு சுட்டா. நந்திதா பூ மந்திரத்தை தூண்டுகிறாய்.